அண்ணே வணக்கண்ணே, ரமேஷ் பேசுகிறேன். இந்த வரப்பில் இருக்க காய்கறிக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பழுப்பு போட்டு தண்ணி விட்டுட்டு இருக்காங்க. வாழைக்கெல்லாம் வந்து தண்ணி எடுத்து கொண்டுட்டு போய் ஊற்றிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது புது வரப்பாக இருக்குது. பழைய வரப்பாக இருந்தால் கொஞ்சம் அதில் வந்து வெடிப்பு ஏற்பட வாய்ப்பு கிடையாது. மண் எடுத்து அணைச்சதால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வெடிப்பு ஏற்பட்டுருக்கு. அதில் தண்ணி நிற்க மாட்டேங்குது. அதோட வந்து வரப்பு ஒன்றும் செட் ஆகலை. செட் ஆகிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நல்ல ஈரப்பதம் எடுத்துக்கிட்டு தானே வளர முயற்சி செய்யணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக பார்ப்பேனே. இது ஒரு செய்முறையாக தானே பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக பார்ப்பேனே. வாய்ப்பு இருந்தால் நீங்களும் போய் பாருங்கள். நன்றி.